ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥೇತಿರಾರಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರ್ಯತಿರಾಟ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀ ವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗದೀಶ ಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಹರ್ಯಂ ವಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். சுவாமி தேசிகனால அருளி செய்யப்பட்டதான ஸ்தோத்திர உபன்யாசங்களுக்குள்ள இன்று தொடங்கி நாம் சுதர்சனாஷ்டகம் என்கின்ற ஸ்தோத்திரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். சுதர்சனாஷ்டக ஸ்தோத்திரத்தினுடைய அவதாரிக்கையை இன்று அனுபவிக்கலாம். நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்தோத்திர விகிதமாக எம்பெருமான் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் அனுகிரகத்தோடு அதை அனுபவிக்க நாம் காத்திருக்கலாம். சுவாமி தேசிகன் மற்ற மதங்களினுடைய சித்தாந்தங்களையும் அதில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் நம்முடைய விசிஷ்டாத்வைத வேதாந்த சம்பிரதாயத்தினுடைய மேன்மையையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக திருவுள்ளம் கொண்டு ஒரு பிரபந்தத்தை மணிப்பிரவாள நடையிலே மிக அழகாக அருளி செய்திருக்கிறார். பரமதபங்கம் அப்படின்னு அந்த ரகசியத்திற்கு பேர். அந்த ரகசியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய ஆதியிலையும் முடிவுலையும் அந்தந்த மதத்தினுடைய விஷயங்களை சுருங்கச் சொல்லி மிக அழகாக கண்டித்திருப்பார் அந்த பரமதபங்கம் என்று சொல்லக்கூடியதான ரகசியத்தில். இப்படி பரமதங்களை கண்டிப்பதற்காக இந்த கிரந்தத்தை அருளி செய்தவர் அந்த தவறான விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடிய மதங்களை கண்டிப்பதற்கு சுவாமி தேசிகனுக்கு அருள் புரியும் வண்ணமாக திருவாழி ஆழ்வான் அதாவது சக்கரத்தாழ்வாரை ஸ்தோத்திரம் செய்து இந்த கிரந்தத்தை அருளி செய்துகிறார். அதன்படியாக திருவாழி ஆழ்வானை ஸ்தோத்திரம் செய்யத் தொடங்கியவர் அந்த கிரந்தத்தில் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு செய்த உபகாரத்தையும் அனுசந்தித்து நம்முடைய சித்தாந்தத்தின்படியாக சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடியதான மூன்று தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லி பரமதங்களை கண்டிப்பதற்கான ஒரு அவசியத்தையும் எடுத்து கூறி பிற மதங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து சாருவாக்க மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், பாஸ்கராச்சாரிய மதம், யாதவ பிரகாச மதம், அத்வைத மதம், வையாகரண மதம், கனாத மதம், கௌதமதம், கௌதம மதம், மீமாம்சக மதம், சாங்கிய மதம், யோக மதம், பாசுபத மதம் என்று ஒவ்வொரு மதத்தினுடைய கருத்துக்களையும் தனியாக எடுத்துச் சொல்லி அவர்களை கண்டிக்கக்கூடிய பிரகாரத்தையும் பிரம்மசூத்திரத்தின் அடிப்படையிலே வியாசர் கண்டித்ததையும் பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமாக எம்பெருமானார் அருளி செய்ததான ஸ்ரீபாஷ்யத்தின் அடிப்படையிலும் பரமதங்களை கண்டித்து அனுகிரகித்தார் சுவாமி தேசிகன். எப்படி ஸ்ரீபாஷ்யத்திலே பரபக்ஷ பிரதிக்ஷேப பாதம் அப்படின்னு ஒரு பாதம், 16 பாதங்களுக்குள்ள அது ஒரு பாதம், தர்க்க பாதம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. 2வது அத்தியாயத்தினுடைய 2வது பாதம், அந்த பாதத்தில் மொத்தம் 8 அதிகரணங்கள். 7 அதிகரணங்கள் மூலமாக பிரமதங்களை கண்டித்து பிறகு 8வது அதிகரணத்தில் பாஞ்சராத்திர ஆகமத்தை ஸ்தாபித்திருப்பார். அதன்படியே இந்த இரகசிய நூலிலையும் மற்ற மதங்களை எல்லாவற்றையும் கண்டித்து பாஞ்சராத்திர ஆகமத்தை ஸ்தாபனம் செய்துள்ளார். இப்படி பரமதங்களை கண்டிப்பதற்கு தமக்கு அருள் புரிந்த சுதர்சனாழ்வாரை ஸ்தோத்திரம் செய்கிறார். அங்க முதல் பாசுரத்தில், பரமத வங்கத்தில் முதல் பாசுரத்தில், எண்டள அம்புயத்துள் விளங்குமறு கோணமுசை வண்பனிலன் திகிரி வளைவில் வளைவாய் முசலம் தின் கையில் இளங்குஷம் சீர்த்திகழும் கதை செங்கமலம் என் படையேந்தி நின்றான் எழிலாழி இறைவனே. இதுல சுதர்சனாழ்வான் கையில் இருக்கக்கூடியதான அனைத்து விதமான ஆயுதங்களையும் இங்கே ஸ்தோத்திரம் செய்கிறார். இந்த முதல் பாசுரத்தில் எழிலாழி இறையவன், அதாவது அழகான திருவாழி ஆழ்வானாகிய எம்பெருமான் என் தல அம்புயத்துள் 8 இதழ்கள், 8 இதழ்களை கொண்டிருக்கக்கூடியதான தாமரை பூ, இளங்கும் மறுகோணமிசை 6 கோணம் இருக்கக்கூடியதான யந்திரம், தின் கையில் 8 திருக்கைகள், வண்பனிலம் அழகான சங்கு, திகிரி அப்படின்னா சக்கரம், வளைவில் வளைந்திருக்கக்கூடியதான வில், வளைவாய் வளைந்த ஒரு வாயை உடைய ஒரு கோடரி, முஷலம் உலக்கை, அங்குஷம் மாவெட்டி, சீர்திகழும் கதை அதாவது பெருமையோட விளங்கக்கூடியதான கதை, செங்கமலம் சிவந்த தாமரை மொட்டு, அதுபோல இருக்கக்கூடியதான ஒரு ஆயுதம் என் படை. இப்படி 8 ஆயுதங்களை ஏந்தி நின்றான், தரித்து நிற்கின்றான் அப்படின்னு அந்த பாசுரத்தினுடைய மேலிருந்த வாரியான ஒரு அர்த்தம். அந்த பாசுரத்தை மனதில் கொண்டே இங்க சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்கிறார். அந்த பாசுரத்தில் 8 ஆயுதங்களை பற்றி சொன்னார். எப்படி சுதர்சனாழ்வாராக 8 ஆயுதங்களையும் ஏந்தி நிற்கக்கூடியதான ஒரு வடிவழகை இந்த சுதர்சனாஷ்டகம் அப்படின்ற ஸ்தோத்திரத்தின் மூலமாக அருளி செய்கிறார். திருப்பக்குழியில் எழுந்தருளி இருக்கும் பொழுது ஒரு கொடியதான ஒரு ஜுவரம் பீடித்த பொழுது சுதர்சனாழ்வானை வேண்டி அருளி செய்யப்பட்டது. ஷோடசாயுத ஸ்தோத்திரம் எப்படியோ அப்படித்தான் இந்த சுதர்சனாஷ்டகமும் அப்படின்னு ஒரு கதை சொல்ற. பொதுவாக எல்லோரும் அனுகிரகிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், சுவாமி தேசிகன் திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளியிருந்த பொழுது பிற மதங்களை கண்டிக்க உத்வேகம் உள்ளவராக அதை எழுத முயற்சிக்கும் பொழுது சுதர்சனாழ்வாரை ஸ்தோத்திரம் செய்து இந்த பரமதபங்கம் என்கின்ற ஒரு ரகசியத்தை அருளி செய்தார் அப்படின்னு சொல்றார். அதுதான் பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு கதை. ஆனா இப்படியும் ஒரு கதை இருக்கு, திருவாழியாழ்வானை ஸ்தோத்திரம் செய்தார் எப்பொழுது, திருப்பக்குழியில எழுந்தருளிருக்கும் பொழுது கொடிய ஜுரம் வந்த பொழுது அதை போக்கடிப்பதற்காக சுதர்சனாழ்வாரை ஸ்தோத்திரம் செய்து சுதர்சனாஷ்டகம் என்னும் ஸ்தோத்திரத்தையும் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்னும் ஸ்தோத்திரத்தையும் அருளி செய்தார் அப்படின்னு சொல்றார். சுவாமி தேசிகனுக்கு முன்னோடியாக கூரநாராயணஜியர் அப்படின்னு ஒரு மகான் எழுந்தருளியிருந்தார். அவர் சுதர்சன சதகம் அப்படின்னு ஒரு நூல் பண்ணியிருக்கார், ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். அதாவது திருவரங்க பெருமாளரையர் ரங்கேஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியன் கொடியதான ஒரு நோய் தாக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த நோய் தீருவதற்காக சுதர்சன சதகம் அப்படின்னு ஒரு நூலை அருளி செய்ததாக சொல்லப்படுகிறது. அது 101 ஸ்லோகங்கள், ஸ்ரக்தராவிருத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், ரொம்ப கஷ்டமான ஸ்லோகங்கள். பலகாலும் திருவாழி ஆழ்வானுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடியதான ஸ்லோகங்கள் அந்த சுதர்சன சதகம் என்கின்ற நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள். இதே மாதிரி ஆச்சாரிய பரம்பரையில் நடாதுர் அம்மாள் மிக அழகான ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். ஹேதிராஜஸ்தவம் அப்படின்னு சொல்ல உண்டு, ஹேதிராஜ புங்கவஸ்தவம் அப்படின்னு சொல்றார், ஹேதி புங்கவஸ்தவம்னு சொல்றார், ஹேதிராஜஸ்தவம்னு சொல்லப்படுறது. திருவாழி ஆழ்வானுடைய பல உண்மைகளையும் பல விஜய நிகழ்ச்சிகளையும் பற்றியும் அருளி செய்யப்பட்டிருக்கக்கூடியதான ஸ்தோத்திரம் அந்த ஹேதி புங்கவஸ்தவ ஸ்தோத்திரம். சுவாமி தேசிகனுக்கு முன்னோடியாக திகழ்ந்த ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு பார்த்தால் சுதர்சனாழ்வானை பற்றி வெளிவந்த ஸ்தோத்திரங்கள் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம். இதையெல்லாம் கொண்டு சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், 8 ஸ்லோகங்கள்ல அனுசந்தானம் பண்ணார். 2 வகை இருக்கு, அதாவது நாம பிரதி தினம் அதாவது பிரதி தினம் சொல்லக்கூடியதான ஒரு வகை பிரதிபட்ட ஸ்ரேணி பீஷணா, சுபஜகத் ரூப மண்டனா, நிஜபத பிரீத சத்குணா, ஸ்புட்டதடிஜால பிரிஞ்சரா, புவனநேத்திர ஸ்திரீம, மகித சம்பஷடக்ஷரா, பிரதிமுகாலீட பந்துரா, தனுஜ விஸ்தாரகத்த, துஜருஷ்கமிதம். இது ஒரு வகை. இந்த கிரமத்தில் இந்த 8 ஸ்லோகங்கள் ஒரு பலஸ்ருதி என்பதாக அருளி செய்யப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இது பிராச்சீனம், அடியன் முன்னாடி தெரிவித்த ஒரு வகை என்பது பிராச்சீனம். இன்றைய காலகட்டங்களில் நாம் பிரதி தினம் அனுஷ்டானத்திலே கொண்டிருக்கக்கூடியது ஒரு கிரமத்தில், பிரதிபட்ட ஸ்ரேணி பீஷனா, சுபஜகத் ரூப மண்டனா, ஸ்புடதடிஜ்வால பிஞ்சரா, நிஜபத ஸ்பிரித, தனுஜ விஸ்தாரகதா, பிரதிமுகாலயம், மகித சம்பத் சதக்ஷரா, போன நேத்திர ஸ்திரீம, துஜருஷ்கமிதம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிரமமாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியும் இதை 2 கிரமமாக இந்த சுதர்சனாஷ்டக ஸ்தோத்திரத்தை அனுசந்தானத்திலே கொண்டிருக்கின்றார்கள். 8 ஸ்லோகங்கள் இருக்கிறபடியினால இதற்கு அஷ்டகம் அப்படின்னு ஒரு பேர் ஏற்பட்டது. இதையே கூட ஆயுதங்களை பற்றி தெரிவிக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள்ல நாம பிரதி தினம் சொல்லக்கூடியதான சகஸ்ரநாமத்திலேயே கூட பஞ்சாயுத ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் நடைமுறையில் இருக்கு. ஆக சங்கம், சக்கரம், முசலம்னா உலக்கை, வளைவில்னா சார்ங்கம், செங்கமலம்னா செந்தாமரை மலர், சீர்த்திகழும் கதை அப்படின்னா பெருமை மிக்க கதா, அங்குஷம், பாஷம் ஆனா கயிறுன்னு அர்த்தம், இதெல்லாம் இப்படி இல்லைன்னா பரசுன்னு கூட சொல்றா. இந்த மாதிரிலாம் கூட அனுசந்தானத்தில் இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள். இத பல பெரியவர்கள் பிரித்து பிரித்தும் அனுசந்திக்கிறார்கள். இது ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம். சாகித்யகாரால கேட்டால் ரொம்ப நன்னாவே இதை அனுபவிப்பார்கள். சுவாமி தேசிகனுடைய பிராச்சாரியனா இருக்கக்கூடிய நடாதுரம்மாள் இது ரொம்ப அழகாகவே இந்த ஏத்திராஜஸ்தவத்தை அனுசந்தித்திருக்கிறார். அதுல ஒரு ஒரு போர் சேனையில இருக்கக்கூடிய விதத்தை எல்லாம் கூட அதுல தெரிவிக்கின்றார். அந்த கருத்துக்களையும் நாளைக்கு முதல் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது அதையெல்லாமும் நாம் அனுபவிப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.